அரும்பாகி முட்டாகி பூவாகி பூப்போல பொன்னான பூவாயி அரும்பாகி முட்டாகி பூவாகி பூப்போல பொன்னான பூவாயி தொடுத்த மாலை எடுத்து வார கழுத்த காட்டு கையிரண்ட சேர்த்து அரும்பாகி முட்டாகி பூவாகி பூப்போல பொன்னான பூவாயி அரும்பாகி முட்டாகி பூவாகி பூப்போல பொன்னான பூவாயி. முட்டாகி பூவாகி பூப்போல பொன்னான பூவாயி. நாம் படுத்தா பால் எடுத்து வாடிவுள்ள பல கதைய பேசி புட்டா பசிச்சிருக்கும் நெஞ்சுக்குள்ள தவிச்சு நித்தமும் கேட்கட்டுமா குடிச்சு கையில சேர்க்கட்டுமா அடையாற்று அது பூவாயி பின்னாலே வித்தானது அரும்பாகி மொட்டாகி பூவாகி பூப்போல பொன்னான பூவாயி அரும்பாகி மொட்டாகி பூவாகி பூப்போல பொன்னான பூவாயி தொடுத்த மாலை எடுத்து வாரே கழுத்த காட்டு கையிரண்ட சேர்த்து அரும்பாகி மொட்டாகி பூவாகி பூப்போல பொன்னான.